பதிவு குறுக்கிட்டு விட்டது. இயற்கையினுடைய பாதுகாப்புக்காகவும் இயற்கையை மேம்படுத்துவதற்காகவும் இயற்கையை நிலைப்படுத்துவதற்காகவும் இயற்கையை அழியா பொருளாக என்றைக்குமாக விளங்குவிப்பதற்காகவும் விளங்க செய்வதற்காகவும் நம்முடைய முன்னோர்கள் செய்திருந்தார்கள். அதனால தான் பருவ காலங்களே உண்டு பண்ணுகின்ற அளவிற்கு அவர்கள் புலமை பெற்றிருந்தார்கள், திறமை பெற்றிருந்தார்கள். அதனால தான் பருவ காலங்களுக்கு இலக்கணம் வகுத்திருந்தாங்க. பருவ காற்றுகளை உண்டு பண்ணினார்கள். இது எல்லாவற்றையுமே காப்பாற்றியது. மலைகளை காப்பாற்றியது, கடல்களை காப்பாற்றியது. கடல்கள் அதிகமாக இருந்த நீரை கொண்டு வந்து நிலத்தில் பொழிய வச்சு நிலத்தை உயர்த்தினாங்க. நிலத்தில் நீரை இறக்கி கடல்கள் மிகுந்து போகாமல் பார்த்துக்கிட்டாங்க. நிலத்தில் மிக அதிகமாக தேங்கியிருந்த நீரை கழிவுகள் மற்ற வகையில் நதிகளின் வழியாக மீண்டும் கடலுக்கு நீரை கொண்டு சேமித்தார்கள். ஒரு சுழற்சி பருவகாலங்கள் இல்லையே நமக்கு வந்து இயக்கம் இருக்காது, ஒரு இன்ப துன்பம் இருக்காது இல்லையா. இன்பங்கிறது ஒன்று வர்றதுக்கு காரணமாக இருக்கிறதே பருவகாலங்கள் தான். பூமி எங்கும் அங்கங்கே உள்ள சீதோஷ்ண நிலை அல்லது அங்கங்கே உள்ள பருவகாலம் அப்படியே தேங்கி நிலை பெற்று விட்டதுன்னா அது ஒரு அசையா இயக்கமாயிரும். அது மாதிரி இருந்தால் வாழ்க்கையில் அந்த என்ன சொல்லுவோம், அந்த சலனம், அந்த இயக்கம் இல்லாமல் போயிடும். இதற்காகவே மிக துல்லியமாக வரையறை கோட்பாடுகளை எல்லாம் வகுத்திருந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். நம்ம அதையெல்லாம் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கவும் இல்லை, அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. இனி வரும் காலத்திலேயாவது அதையெல்லாம் நம்ம உணர்ந்து செய்து கொண்டால் நம்முடைய முன்னோர்களின் வழியில் நின்றால் நாம் பாதுகாப்பாக வாழ முடியும் என்பதே நம்முடைய புரிதலாக இருக்கிறது. சரியா, அந்த வகையில் தான் நம்முடைய முன்னோர்களுடைய வேளாண்மையினுடைய முழுமையை வந்து நான் கொஞ்சம் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதை தான் நம்ம வெளியில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோம். நன்றி, நன்றி சக்திவேல், நன்றி.